வெள்ளி மணி கிண்ணத்துல நல்ல நல்ல சந்தனம் தான், சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சத்தில சந்தனத்தான். அடியேனா சாத்தி சிரிக்காதடி, அன்பே என் நெஞ்ச பறிக்காதடி. பார்த்து பார்த்து பார்வையெல்லாம் பூவாகி போனது மானே, பூத்து பிஞ்சாகி காயாகி போனவனே. பிஞ்சானதென்ன காயானதென்ன அஞ்சாமல் கூறடி நீயுந்தா. கொள்ள போற உன்ன அழகாகத்தான், கிள்ளி கொள்ள போறே இப்போ தேனும் இப்போதுதான் ஒன்னாக சேர்ந்தது என்று. பாசம் அன்பு நேசமெல்லாம் என் கண்கள் பார்த்தது என்று. எப்போதும் உன்னை நீங்காமல் வாழும் நன்னாளை கேட்பது நானும் தான். குற்றால காற்றும் சங்கீதம் பாடும் இப்போது என் மனம் போலத்தான். அன்புள்ள நெஞ்சம் தன்னோடு கொஞ்சம் இன்பங்கள் தாரே என்னோடு தஞ்சம். இனிமேலும் புரியாத ஒரு கேள்வி இல்லை, அள்ளி கொள்ள போற உன்ன அழகாகத்தான், கிள்ளி கொள்ள போற இப்ப மெதுவாகத்தான். வெள்ளி மணி கிண்ணத்தில் நல்ல நல்ல சந்தனந்தான், சந்தனத்தை தொட்டதுமே நெஞ்சத்துல தந்தனத்தான். அடியே ராசாத்தி சிரிக்காதடி, அன்பே என் நெஞ்ச பறிக்காதடி. அள்ளிக்கொள்ள போறே.